Maria. ஒட்டியான செஞ்சு தர வாரியா, நான் ஒட்டிக்கொள்ள இட கொஞ்சம் தரியா. ஒட்டியான குட்டியான தேவையா, இட கட்டிக்கொள்ள கை ரெண்டு இல்லையா. மூக்கு மொழி உள்ளவளே, முத்தத்துக்கு நல்லவளே, மாதளவு நான் எடுத்து முத்து மலை தரவா. முச்சத்துல உள்ளவனே, மச்சமுள்ள மன்மதனே, மரளவு எடுக்கையில ஓரளவு தொடவா. நான் ஒட்டிக்கொள்ள இட கொஞ்சம் தரியா. ஒட்டியான குட்டியான தேவையா, இட கட்டிக்கொள்ள கை ரெண்டு இல்லையா. ஒட்டியான செஞ்சு தர வாரியா, நான் ஒட்டிக்கொள்ள இட கொஞ்சம் தரியா. ஒட்டியான குட்டியான தேவையா, இட கட்டிக்கொள்ள கை ரெண்டு இல்லையா. ஒட்டியான ஒட்டியான அத செஞ்சு தர செஞ்சு தர வாதியா. இடை கட்டிக்கொள்ள கை ரெண்டு இல்லையா. மூக்கு மொழி உள்ளவளே, முத்தத்துக்கு நல்லவளே, மரளவு நான் எடுத்து முத்து மலை தரவா. உச்சத்துல உள்ளவனே, மச்சமுள்ள மன்மதனே, மரளவு எடுக்கையில நீ